காதலை சொல்லி மெட்டுக்கள் கட்டி பாடிச்சான். காத்துல எங்கும் அதுதான் கேக்குது இன்னும். கண்ணே என் கண்ணே கேளு, பூங்குயில் ரெண்டு ஒண்ணுல ஒன்னா கூடிச்சான். காதலை சொல்லி மெட்டுக்கள் கட்டி கண்கள் ரெண்டு மனதை அள்ளிக்கொண்டு ஓடுது என்னை திருடிக்கொண்டு. பார்க்கும் இடம் அத்தனையும் புனையன்றி எனக்கு இங்கு எதுவில்லை. கண்ணே எந்த கண்ணே கேளு, பூங்குயில் ரெண்டு ஒண்ணுல ஒன்னா கூடிச்சான். காதலை சொல்லி மெட்டுக்கள் கட்டி பாடிச்சான். காத்துல எங்கும் அதுதான் கேக்குது இன்னும். கண்ணே எந்த கண்ணே கேளு, பூங்குயில் ரெண்டு ஒண்ணுல ஒன்னா கூடிச்சான். காதலை சொல்லி மெட்டுக்கள் கட்டி பாடிச்சான்.